பிரசாத் வணக்கம். ராஜதுரை, இந்த இதில் வந்து நெல்லை பற்றி போட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து நெல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வச்சுருக்கிறதா சொல்கிறீங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம். இவங்க எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலத்தடி நீர் இல்லை அப்படிங்கிறனால வந்து அதிகப்படியாக நீரை வந்து வாங்கக்கூடிய பயிர், நீர் நெல்லுக்கு வந்து நம்ம நிறைய நீர் கட்டுறோம் அப்படிங்கிறனால வந்து அந்த மாதிரி பயிரை வந்து தவிர்க்கணும். அதை தவிர்த்துட்டு நீர் வந்து கம்மியாக தேவைப்படக்கூடிய புஞ்சை பயிர்கள், அதாவது தினை இது மாதிரி பயிர்கள்லாம் வந்து பயிர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் இருக்கிறாங்க. உண்மையாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து சிறுதானியங்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிலத்தடி நீர் மட்டத்தை எடுத்து நம்ம இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சிறுதானியங்கள்ங்கிறது வறட்சிக்கான பயிர்கள். இப்போ வறட்சி சமயங்களில் வந்து சிறுதானியங்களை போட்டு அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி வறட்சிக்கான பயிர்கள்லாம் இதெல்லாம். அப்போது இவங்க வந்து இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நீரை வந்து திருப்பி வந்து சேமிக்கக்கூடிய வேலையை இவங்க செய்யலை அப்படிங்கப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பூமியில் வந்து மிகப்பெரிய வறட்சி ஏற்படுத்தும். இந்த வறட்சி தாவரங்களில் வந்து கண்டினியூஸாக நம்ம பயிர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து மிகப்பெரிய வறட்சியை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து தெரியாமல் இவங்க இருந்துட்டுருக்காங்க. அடுத்து ஒரு இவங்களுக்கு வந்து இது உடனே தெரியாது, ஒரு 5 லிருந்து 10 ஆண்டு கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க பகுதியில் வந்து நீர் ஆதாரங்கிறதே அத்து போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களால வந்து சிறுதானியங்கள் கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ மிக மோசமான ஒரு விளைவை வந்து மனித குலம் சந்திக்கும். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க, இயற்கை ஆர்வலர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அதுமாதிரி வந்து நெல்லுக்கு கூட வந்து சொட்டு நீர் முறையில் வந்து பண்ணுறாங்க, அது கூட தவறு தான். நல்ல மகசூல் கொடுக்கும், ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து மகசூல் கொடுக்கும். ஆனால் உண்மையாகவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லையும் நம்ம தமிழர் வேளாண்மை முறையில் நம்ம வந்து நெல்லையும் பயிர் பண்ணிக்கிறோம், நீரையும் வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம். அதாவது நீரை வந்து நிலத்தடியில் சேமிக்கிறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து நீரை வந்து சேமிக்கிறதே இல்லை. அவங்க சும்மா ஒரு சின்ன பனைக்குட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாங்கள் வந்து நீரை சேமிக்கிறோம்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அது பயன் தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து பெரிய அளவுக்கு பயன் கொடுக்காதுங்கிறது உண்மை. நம்ம வந்து ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து செய்கிறோம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியும் வாழுது, நம்ம மனிதர்களும் வாழ்கிறோம், எல்லா உயிரினங்களுமே வாழுது. இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பதிவு பண்ண வேண்டியது ஒரு தேவையாக இருக்குது. நன்றி, உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி.